நாற்பதாவது நாளுக்கான தியானம். மணவாளன் வருகிறார். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். யாக்கோபு 1:22. ஒரு கூட்டத்தில் பேசும்படியாக ஒரு அருமையான ஊழியர் அழைக்கப்பட்டிருந்தார். அதற்காக அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த போது பிரசங்கத்திற்கு சற்று முன்பு தேவன் ஒரு தரிசனத்தை அவருக்கு காண்பித்தார். தன் திருமணத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்தியிருந்த கொண்டிருந்த ஒரு மணப்பெண் சபை முன் மணமேடைக்கு வந்து மணமகனை கைப்பிடிக்க போகும் அந்த தருணத்திற்காக தன்னை அலங்காரம் செய்து கொண்டிருந்தார். முகத்திற்கு செய்ய வேண்டிய அலங்காரம், சிகைக்கு செய்ய வேண்டிய அலங்காரம், அணியப்பட வேண்டிய அணிகலன்கள், ஆடை, உதடுக்கு செய்ய வேண்டிய மெருகு என்று மணிக்கணக்காக அலங்காரம் செய்து கொண்டு தன்னையே கண்ணாடியில் பார்த்து பார்த்து ரசித்தவளா இருந்தார். இங்கு மணவாளன் மேடையில் மணவாட்டியை சந்திக்கும்படி ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறான். 1 மணி நேரம், 2 மணி நேரம் என்று மணித்துளிகள் நகர்ந்து கொண்டே போனது. அந்தோ பரிதாபம், மணப்பெண் வரவே இல்லை. மணப்பெண் தான் இருந்த இடத்திலேயே தன்னை அலங்கரித்து கொண்டே இருந்தாலே ஒழிய மணவாளனை சந்திக்க புறப்படவே இல்லை. இதை போலத்தான் இன்று ஒவ்வொரு கிறிஸ்தவர்களின் நிலையும் திருச்சபையின் நிலையும் உள்ளது. அநேக சத்தியங்களை தினந்தோறும் கேட்கிறோம். கேட்டு கேட்டு நம்மை சரிப்படுத்திக் கொள்வது உண்மைதான். இருப்பினும் நான் இன்னும் தகுதி அடையவில்லை, தகுதியான பின் ஊழியம் செய்கிறேன் என்று நம்மில் நாமே கூறிக்கொண்டு உட்கார்ந்து விடுகிறோம். நம்மை நாம் அலங்கரித்து கொண்டிருப்பதிலேயே திருப்தி அடைந்து விடாமல் செயல்படுகிறவர்களாய் மாற வேண்டும். உதாரணமாக, சமைப்பது எப்படி என்ற புத்தகத்தை ஆர்வமாய் படித்து படித்து அதை மூளையின் அறிவில் வைத்திருந்தால் சமைக்க கற்றுக்கொள்ள முடியாது. படித்தவற்றை செயல்படுத்தி பார்த்தால்தான் பிரயோஜனம் உண்டாகும். நாம் செயல்படுகிறவர்களாய் மாறும்படி தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். கர்த்தரின் வருகைக்காக அடையாளங்கள் அவர் வருகை மிகவும் சீக்கிரம் என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றன. இந்நாட்களில் அநேகர் கர்த்தரை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். கொரோனா மூலம் இந்நாட்களில் எதிர்பாராத மரணங்கள், வேலையின்மை, இவை யாவும் கர்த்தரின் வருகையை தெரிவிக்கின்றன அல்லவா? நாம் இன்னும் ஆயத்தமாகவில்லை என்று உட்கார்ந்து கொண்டிருந்தால் எப்போது மற்றவர்களை ஆயத்தப்படுத்த முடியும்? இன்னும் எத்தனையோ பேர் நீங்கள் இருக்கும் தெருவிலேயே கர்த்தரை குறித்து கேள்விப்படவில்லையே. எங்களுக்கு யாரும் கிறிஸ்துவை குறித்து கூறவில்லை, கூறியிருந்தால் நாங்களும் ரட்சிக்கப்பட்டிருப்போம் என்று யாரும் உங்களை குறை கூறாதபடி ஒரு நாளில் ஒருவருக்காவது சுவிசேஷம் சொல்வோமா? இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்வோமா? பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கொஞ்ச காலத்தில் மணவாட்டியாகிய நாம் மலவானாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக எதையாவது செய்வோமா? மணவாளன் நம்மை கண்டு களி கூறும்படியாக, என் பிரியமே, என் உத்தமியே என்று நம்மை புகழும்படியாக அவருக்காக எதையாவது நம்மால் இயன்றதை செய்வோமா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று வெளிப்படுத்தின விசேஷம் 2:12 இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை படிக்கிறோம் அல்லவா? இந்த இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். ஆயத்தமாவோ மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம். மாறானாதா, இயேசுவே சீக்கிரம் வாரும். அல்லேலூயா. ஒரு அருமையான பாடல் வரிகள் இவ்வாறு வருகிறது. திருடனை போல் அவர் வருகை தீவிரமாய் நிறைவேறிடுதே, ஆயத்தமில்லாத அவனியில் அழுது புலம்பி கதறுவாரே. நம் இயேசு மகாராஜன் சீக்கிரம் வருகிறார். அவர் வருகையை சந்திக்க ஆயத்தமாவோமா? ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் மிக சமீபமாக இருப்பதால், இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாக இருப்பதால் மணவாட்டியாகிய சபை ஆயத்தமாகவும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தவும் தீவிரப்படுத்துங்க. இன்னும் உலக கவலைகளில் மூழ்கி வருகைக்கு ஆயத்தமில்லாதபடி கைவிடப்பட்டவர்களாக மாறி போகாதபடி ஆயத்தமாக கிருபை தாரும். மணவாளனை எதிர்கொண்டு வருகிற மணவாட்டியாக ஒவ்வொரு சபைகளையும் மாற்றுவீராக. இந்த 40 லெந்து நாட்களுக்கான தியானங்களை வாசித்த, ஆடியோவில் கேட்ட, பிரசங்கங்களில் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துகிறாக. நாங்கள் எங்களையே உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குறை கட்டங்கள் எல்லாவற்றையும் மீண்டும் ஒரு விசை மன்னித்தருகிறாங்க. தெரியாமல் செய்த மறந்து செய்த எல்லா தப்பிதங்களையும் தயவாக எங்களுக்கு மன்னிப்பீராங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துகிறாங்க. நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்து எப்பொழுதும் அலங்காரம் பண்ணி கொண்டே இருக்கிறவளாக இல்லாதபடி உமக்கென்று ஊழியம் செய்ய ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்களை நேர்த்தியான வழியிலே நீதாமே நடத்துகிறாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.